காலத்துல நண்பர்கள், குடும்ப சூழல், அப்புறம் ஒரு சில காரணங்களால் இந்த குற்ற செயல்களுக்கு போய் அதற்கு பிறகு விழிப்புணர்வு வந்து இப்பொழுது சிறப்பானதொரு எதிர்காலத்தை கொண்டு இருக்கின்றார்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் ஜான், அவரோடு முரளி, அவரோடு திரு சீனியர். ஆக இன்றைய நமது கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு இரு நடுவர்கள் இருக்கின்றார்கள். வழக்கறிஞர் கா ஆறுமுகம், அவரோடு டாக்டர் சண்முக சிவா அவர்கள். நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் தொடங்குவோம். நன்றி பொன் கோகிலம். இப்ப சமுதாயத்துல வந்து இந்த பின்தங்கிய மாணவர்களை அடிப்படையா வச்சு பாக்குறப்ப வந்து குறிப்பாக இந்திய சமுதாயத்துல இந்த பின்தங்கிய மாணவர்களின் பின்னணியில வந்து குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றதா இந்தியர்களிடையே, அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஒரு நமக்கு இருக்கிற அந்த சமூக பிரச்சனைன்னு சொல்லலாம். இப்ப காவல்துறையினர் வந்து அவர்களுடைய அனுபவத்துல இப்ப நடைமுறையில் அவங்க இருக்கிற இந்த மாணவர்கள் அடிப்படையில் எந்த அளவில் அந்த பிரச்சனை இருக்கு சமுதாயத்தில் அப்படிங்கறத வந்து அவங்க எடுத்து சொல்லலாம். ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாதான் இவங்களுக்கு தெரியும். ஆனா இவர்களுடைய தகவலின் படி நம்ம வந்து பார்க்கலாம் சமுதாயத்தில் உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள். இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னாக்க, இந்த சமுதாயத்தில் வந்து பிறக்கிறப்ப நாங்கெல்லாம் குற்றவாளிகள் கிடையாது, யாருமே குற்றவாளிகள் கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி மாணவர்கள் உருவாகிறாங்கன்னாக்கா அதுக்கு காரணம் இருக்கு. நாங்கெல்லாம் திருடுன்னு எங்களுக்கு ஆசையா இல்லையா? அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? ரீசன்ஸ் இருக்கு. நம்மளா அந்த போலீஸ்காரங்களை கேட்டு பாருங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கூட நாங்க சொல்லியிருக்கோம் எதனால அதெல்லாம் செஞ்சேன்ட்டு, விசாரிச்சு பாருங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஏன் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஏன் அதை திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கு? அது ஒரு இது வந்து ஒரு ஆய்வு களம் நமக்கு. நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நம்மளுடைய பிரச்சனையே நம்ம எடுத்து பேசாததான், அதை மூடி மூடி மறைச்சிடுவோம். அதை பற்றி நம்ம பொதுவா இந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கு கொண்டு வர மாட்டோம். தவறு என்னுடையதா, உங்களுடையதா, காவல்துறையா, நமது இளைஞர்களா, யார், எங்கே அந்த தவறு நடக்குது, இந்த சமூக அரசியல் அடிப்படையில எங்கே கல்வி மறுக்கப்படுகிறது, எங்க வசதிகள் மறுக்கப்படுகிறது, ஏன் இவர்கள் எல்லாம் வன்முறையாளராக இருக்கிறாங்க, இந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த கேள்வியை நம்ம இப்ப பொதுவா கேட்க போறோம், பொதுவா அதற்கு பதில்கள் தேட போறோம். அதுல நம்மளுடைய காவல்துறையினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக, அவர்களை நாம் குற்றம் சொல்வதற்காக இங்கே கூட்டிட்டு வரல. ஆனா அவர்கள் நம் பொதுமக்களை காப்பாற்றுகிறார்கள் குற்றவாளிகள் இருந்து, அவங்க அவங்க அனுபவத்தை சொல்ல போறாங்க. இந்த பக்கம் நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவங்களும் இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட மனிதர்களை சந்தித்து பார்த்து பேசி உதவி அதில் அனுபவம் உள்ளவர்கள். இவங்க இவங்களுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சொல்ல போறாங்க. இது ரெண்டு சாரார்களுடைய கருத்துக்களையும் நாம கேட்போம், நம்மளும் சிந்திப்போம். நம்ம எல்லாருக்குமே அதில் ஒரு பங்கு இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருமே இதில் ஈடுபட்டு அதற்கு தீர்வுகளை தேடுவோம். நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் காலத்திலிருந்து இளைஞர்களாக தான் உருவாகிறாங்க. அவர்களிடையே வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகளால அவர்கள் வந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுற அளவுக்கு எப்படி உருவாகிறாங்க? எல்லோருக்கும் வணக்கம். என்னோட அனுபவத்தில் கேட்டீங்கன்னா, இப்ப எஸ்பிஐ முடிச்சுட்டு அந்த எஸ்பிஐ முடிச்சுட்டு நம்ம அந்த ரிசல்ட்காக ஒரு 3 மாசம் காத்திருக்கோம் பாருங்க. சோ அந்த 3 மாசம் காத்திருக்கிற நேரத்தில் வந்து 3 மாசம் அந்த கேப் இருக்கு. சோ அந்த கேப்ல வந்து அந்த இளைஞர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேற விஷயத்துக்கு அவங்க வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, இப்ப முத முத நம்ம புடி போடுறோம். முத முத ஒரு போலீஸ் வந்து ஒரு இளைஞரை பிடிக்கிறாங்க. சோ அவர் வந்து முத முத பிடிப்படுறாரு, அவர் நல்லவரை கட்டவரா பிடிக்கிறாங்க. ஆனா அவரை பிடிச்சி கொண்டு அவர் வந்து திருத்தறது தான் கொண்டு போறாங்க. அவர் வந்து நல்ல வழிபடுத்து தான் கொண்டு போறாங்க, பிடிச்சி அவங்க கடமையை போலீஸோட கடமையை செய்யறாங்க. ஆனா அவங்க வந்து கொண்டு போய் வைக்கிற இடம் தான் சரியில்லை. சரியில்லைன்னா இப்ப வந்து லோக்காப்ல வைக்கிறாங்க. லோக்காப்ல வந்து எல்லா கேஸ் நிறைய கேஸ், ஒரு 6 வாட்டி 7 வாட்டி ஜெயிலுக்கு போனாங்க, லோக்காப்ல போனாங்க, பல கேஸ் பெரிய பெரிய மட்டங்கள்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கூட சொல்லிட்டு கொண்டு போய் இந்த பையனை வச்சிருக்காங்க. வந்து 18 வயசு 17 வயசு போய் கொண்டு போய் வச்சிருக்காங்க. சோ அங்க வச்சானே அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு உருவாகுது. சோ நட்பு ஒரு வாரம் 1 மந்த் செல்ல வைக்கிறாங்க வச்சுங்களேன், இவங்களை வந்து தனியா வைக்கிறது இல்ல. இப்ப ஒரு புதுசா பிடிப்படுறாங்களே, அவங்க வந்து சார்ஜ் தனியா வச்சு ஒரு லோக்காப் வச்சு வைக்கல. இவங்க அந்த லோக்காப்ல ஒரு 15-20 பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க கூட கொண்டு போய் வச்சிடறாங்க. சோ அந்த நேரத்தில் வைக்க முடியல வந்து அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரிய வருது. அவங்களோட தொடர்பு இப்ப வெளியே வந்தீங்கன்னா நீ வந்து இப்படி வரு அப்படின்னு அவங்களோட மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம உள்ள போவாங்க. என்னன்னா சரி தப்பு செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட தெரியாது. ஆனா உள்ள போனானே, நீ இப்படி செஞ்சா காசு பாக்கலாம், இப்படி செஞ்சா காசு இது வரும், நீ பயப்பட தேவையில்ல, இதெல்லாம் வந்து ஒண்ணு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு மனமாற்றம் ஒரு உருவாக்குறதுக்கு இருக்கு. சின்ன சின்ன சண்டெல்லாம் போடுறது கொண்டு போய் இவங்களுக்கு திருத்தணும் சொல்லிட்டு அங்க அவசர காலத்தில தடுக்கி அங்க வச்சிருக்காங்க பாருங்க. 2 வருஷம் தடுக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க வெளியே இருந்து வரும்போது எல்லாத்தையும் கத்துட்டு வராங்க. சோ அதை வந்து முத அடிப்படையில வந்து முதல் நம்ம புடிப்படம் போல அவங்களுக்கு பாக்கணும். அவங்க வந்து ஏற்கனவே கேஸ் இருக்கா, ஏற்கனவே புடிப்பட்டிருக்காங்களா, முத ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு சான்ஸ், வேற ஒரு நிறைய தனிப்பட்ட இடத்துல ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடத்துற மாதிரி உண்மையா அவங்க தப்பு செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இது மாதிரி நடத்தி அப்புறம் வந்து அவங்களுக்கு இது வாய்ப்பு கொடுக்கறோம்னு வேண்டிக்கிறேன். முரளியுடைய எடுத்த உடனே என்ன சொல்றாருனாக்க, தவறு செஞ்சாலும் சரி பட் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்ட உடனே தான் நாங்க உண்மையாவே ரிப்போர்ட் ஆகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டுட்டு வர்றாரு. ஓகே, அது அவருடைய அனுபவம். வந்திருக்கிற போலீஸ்காரர்களை கேட்போம். வணக்கம். இந்த கேள்விக்கு வந்து பதில் முத வந்துட்டு வன்முறையில குற்ற செயல வந்து ஏன் முத இவங்க ஈடுபடுறாங்க, இந்த கேள்விக்கு நம்ம பதில் முத சொல்ல போறோம். எல்லா பிள்ளைங்களும் இல்ல எல்லாரும் வந்துட்டு வன்முறையில வந்து ஈடுபடுறதில்ல, குறிப்பிட்ட நபர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஈடுபடாத நபர் வந்து எப்படி அவங்க வந்துட்டு இந்த வன்முறையில ஈடுபடாம தவிர்க்கப்பட்டாங்க, இல்ல அவங்க வந்து ஈடுபடாம இருந்தாங்க, இது ஒரு கேள்வி. குறிப்பு நல்லவங்களும் இருக்கிறாங்க வன்முறையில குற்ற செயல வந்து ஈடுபடாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரி, இவர கேள்விக்கு வருமே. ஓகே, குற்றம் செஞ்சாச்சு, குற்றம் செஞ்ச பிறகு போலீஸ் வந்து அவங்க வேலையா அவங்க கடமையா சரியான முறையை சட்ட ரீதியாக வந்து செய்யறாங்க. அடுத்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இல்ல லோக்காப்ல வச்சு அந்த ப்ரொசீஜர்ஸ் ஒண்ணு இருக்கு, சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு பிடிச்சி லோக்காப்ல வைக்கும் போத ரேமான் செய்யும் போது அவங்க வந்துட்டு மத்த குற்றவாளிகளை வந்து லோக்காப்ல பார்க்கும் போது அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. குற்றவாளியை தான் அங்க விக்கிறோம் நம்ம. அவங்க வந்து நீங்க வந்து யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில அவங்க வந்துட்டு அவங்க உள்ளார பேசுறதை வந்து யாரும் நம்ம தடுக்க முடியாது. நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, நீங்க பேசினா கெட்டு போயிருவீங்க, நம்ம யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. இல்ல தனியா ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு லோக்காப் வைக்க முடியாது. அதாவது என்னன்னா, இது அவங்க அவங்க மனபாவனையை பொறுத்தது, அவங்க அவங்க கொள்கையை பொறுத்தது, அவங்க அவங்க எண்ணத்தை பொறுத்தது, அவங்க எப்படி உருவாகணும், அவங்க எப்படி ஒரு சரியான மனுஷனா வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கை அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது இப்படி போடுறதுனால வந்து அவர்கள் இன்னும் ரொம்ப மோசமாகறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் லோக்கப் நடைமுறையில் தனியாக ஒரு கைதிக்கு, அதாவது 18 வயதுக்கு கீழே ஜுவானால் சொன்னாதான் தனியான ஒரு லோக்கப்ல வைப்பாங்க. அது தவிர்த்து 18 வயதுக்கு மேல மேஜர் ஆகி பிடிச்சாங்கன்னு சொன்னாக்கா அவங்கள வந்துட்டு எல்லாரோட சேர்த்து தான் வைப்பாங்க. தனியா ஒரு லோக்கப் இவங்களுக்குன்னு அதாவது அரசாங்கம் இன்னும் இது வரைக்கும் கட்டி இல்லை. மேல் அது இருந்தாக்கா நம்ம அதை பயன்படுத்தி நம்ம அறிவுரை சொல்லி நம்ம அரசுக்கு இதை தெரிவிக்கலாம். எதனால இவர்கள் வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறதா நீங்க நினைக்கிறீங்க? போலீஸ்ல வேலை செஞ்ச சர்வீஸ்ல வந்து எவ்வளவு குற்றவாளிகளை பார்த்திருக்கேன், 1000 குற்றவாளியை பார்த்திருக்கேன். 20 வருஷம் வேலையே அதுதான், குற்றம் செஞ்சுட்டு போயிட்டு உள்ளுக்கு வந்து திரும்ப குற்றம் செஞ்சுட்டு போயிட்டு 20 வருஷம் அதே வாழ்க்கையை அதே மாதிரி இந்த ஆளுக்கும் பார்த்திருக்கேன். அவங்கள வந்துட்டு விசாரிக்கும் போத இன்டர்கேஷன் சொல்லுவாங்க, விசாரணை நடத்தும் போத நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் ஃபேமிலியில இருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருக்காங்க, அந்த அடிப்படையில் நம்ம சரியான முறையில பார்த்தோம்னா முதல் காரணம் வந்து அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டி இல்ல. அவங்க வளர்ப்பு முறையை நம்ம சொல்ல, அவங்க வளர்ப்பு முறையில வழிகாட்டியா யாரு வழிகாட்டியா இருக்கு? பேரண்ட்ஸ். அவங்க வந்து எந்த அளவில் அவங்களுக்கு வந்துட்டு சரியான வழிகாட்டியா இருந்திருக்காங்க, இது ஒரு கேள்விக்குறி. இது வந்து சின்ன வயசுலயே வந்து சொல்லணும், இது வந்து நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ ஈடுபடலாம், இதுல ஈடுபட்டா எந்த அளவுக்கு ஒரு விளைவுகள் வரும், இதுல பிரச்சனை வரும், சிக்கல்கள் வரும், வாழ்க்கை வீணாயிரும். சரியான முறையில வந்து வழிகாட்டியா ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து இது வந்துட்டு வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆரம்ப கட்டம் சின்ன பிள்ளை பிறந்த சமயத்திலிருந்து பெருசான 1-2 வயசு 3 வயசு 4 வயசுலேருந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் ரொம்ப முன்முறமா கண்காணிச்சு அவங்க வந்து ரொம்ப சரியான தெளிவான முறையில வந்துட்டு கண்டிக்க வேணும். சில விஷயம் நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்க வேணும். அவங்க வந்து எந்த நேரத்திலையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, ஒரு 10 வயசு பையனோ இல்ல 5 வயசு பையன் எங்க போய்கிட்டு இருக்காங்க, எங்க போனாங்க, எங்க வந்தாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கிட்ட போய் பேசுறாங்க, பழகுறாங்க, சரியான ஆளுகிட்ட பழகுறாங்களா இல்லையா, இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப எச்சரிக்கையா சரியான முறையில தெளிவான முறையில அவங்க வந்து பாக்கணும். அவங்க சரியான ஆள்ல போய் சேரலையா கூப்பிட்டு வச்சு சொல்லணும், இவங்க கிட்ட சேர வேண்டாம், கேங்ஸ்டரிசம் சம்பந்தப்பட்ட ஆளுங்கிட்ட சேர வேண்டாம், நல்ல ஆளுகிட்ட சரி. நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, ஸ்போர்ட்ல ஈடுபடலாம், புத்தகம் படிக்கலாம், இல்ல வேற விஷயம் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை அந்த சேர்ந்த விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாமே. இந்த இடத்துல வந்து வழிகாட்டி இல்ல. அதாவது என்னன்னா, சில பேரண்ட்ஸ்கே வந்துட்டு சாரி இதை வந்து சொல்றதுக்கு மன்னிக்கவும், சில பேர் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த அன்புக்கும் செல்லம், அன்புக்கும் செல்லத்துக்கும் வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு. இது ஒரு அறியாமை நிலை, முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு செல்ல கொடுத்து வளர்க்கறோம்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு செல்லம்னா என்ன இருந்தது, அன்பு நினைந்து செல்லம் கொடுத்து வந்து புத்தி புத்தி நீ வந்துட்டு ஏதா கட்டாலும் வாங்கி கொடுக்கறது ஒரு கண்டிப்பு இல்ல. இந்த இடத்துல பிள்ளைங்க வந்து செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வந்து எது நியாயம், எது தர்மம், எது உண்மை, எது சத்தியம்னு தெரியாது. சோ அவங்களே வந்துட்டு இதுதான் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது எல்லாம், அப்ப அவங்களுக்கு எது நியாயம் தர்மம் எல்லாம் ஒன்னும் சரியான முறையை தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த செல்லம் வந்துட்டு ஒரு விஷம் மாதிரி, ஒரு கிருமி மாதிரி. செல்லம் வந்து ஒரு லிமிட்ல இருக்கணும், ஒரு ஒரு அளவுல இருக்கணும். இந்த செல்லம் வந்துட்டு ஒரு அளவோட மேல போச்சுன்னா அவங்க வந்துட்டு பிள்ளைங்களை வீணாக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பிள்ளை வந்து சரியான பாதையில போல அப்படின்னு அர்த்தம். ஏமா என்னோட அனுபவத்துல நான் ரொம்ப பேர் அந்த மாதிரி பாத்திருக்கேன். பிள்ளைங்களை நான் செல்லம் கொடுத்து வளர்த்தங்க, எவ்வளவு செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கடைசியில் இந்த மாதிரி போச்சு, ஓடி போச்சு வீட்டை விட்டு அப்படின்னு எத்தனை பேர் அழுந்துகிட்டு வந்து சொன்னவங்களே நான் பார்த்திருக்கேன். அதாவது என்ன தெரியுங்களா, இப்ப வந்து அன்புக்கு முத அர்த்தம் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து அனுபவ ரீதியாக நான் சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்ல வரல இங்க. இதை ரொம்ப ஒரு 10 வருஷமா இதை கண்ணோட்டம் வச்சுதான் நான் பார்த்துட்டு சொல்றேன். அன்பு கொடுக்கணும், செல்லம் கொடுக்கணும், பாசம் கொடுக்கணும், நேசம் கொடுக்கணும், குழந்தைக்கு எல்லாமும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஆனா நம்ம ஒரு ஏஎஸ்பி சொன்ன மாதிரி கனிவான கண்டிப்போட அதை செய்யணும். கண்டிப்பு இல்லாதது தரிகட்டு போயிடும். சரி என் பிள்ளை தப்பு பண்ணிட்டு வரான், என் பாசம் ரொம்ப, அதனால அவன் தப்ப மறைக்கிறது, அவனை திருத்துறது இல்ல, அவனை இன்னும் இன்னும் கெட்டவனை ஆக்கிக்கிட்டதுக்கு தாயும் தந்தையுமே துணை போனா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அதுக்கு பேர் செல்லம் இல்ல, அது தவறான வழிகாட்டல். எது செல்லம் அன்பு அப்படிங்கறது, இந்த செல்லம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் தவறா நம்ம பயன்படுத்திட்டு நினைக்கிறேன். செல்லம்ங்கிறது அன்புதான், ஆனா கண்மூடித்தனமான அன்பு கூடாது, கட்டுப்பாடு இல்லாத அன்பு கூடாது, ஒழுங்கு இல்லாத அன்பு தவறு. அது இன்னும் இன்னும் தவறுகளை செய்வதற்கு அந்த பிள்ளைய ஊக்குவிக்கும். என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அப்படி செய்ய மாட்டான், செஞ்சிருக்கிறான்னு தெரியுது, அதை மறைக்கிறதுக்காக நேர்மையில்லாத பெற்றோர்கள் என் பிள்ளை அப்படி செய்யவே மாட்டான் அப்படின்னு ரகசியம் போய் ஏண்டா செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. என் பிள்ளை தப்பு செஞ்சினானா அவன் யாரு பிள்ளையா இருந்தாலும் என்ன, கண்டியீங்க தண்டியீங்க, அவன் திருந்தணும். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பெரிய குற்றவாளி 20 வருஷம் குற்றம் செஞ்சவன், அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கிறாரு நீதிபதி. அப்ப அவர் கூப்பிட்டு கேட்கிறார், உன் கடைசி ஆசை என்னன்னு, எங்க அம்மாவை பாக்கணுங்கிறான். அப்படியே நீதிபதி நெகிழ்ந்து போயிட்டாரு. சே இவ்வளவு தாய் பாசமா, அம்மா வந்தாங்க, அந்த குற்றவாளி அம்மாவை ரெண்டு அற விட்டான், தாயே என்னை எப்படி கெடுத்து வளர்த்த, நான் தப்பு பண்ணும் போது பூரா என்னை ஊக்குவிச்ச, என்னை தப்ப பூரா மறைச்ச, எல்லார்கிட்டையும் நான் நல்லவேங்கிற மாதிரி நடிச்ச, ஆனா என்னை நீ திருத்தவே இல்லை, உன் பாசம் உண்மையிலே ரொம்ப மோசம், எனக்கு நல்ல வழிகாட்டு, நான் தப்பு செஞ்சனா நான் தப்புன்னு சொல்லு, என்னைய திருத்து, எல்லாரும் முன்னாடியும் என்னைய திருத்து, வெட்கப்படாத, அப்பதான் நீ ஒரு நல்ல தாய், நான் ஒரு நல்ல மகனா இருக்க முடியுங்கிறது. நான் தப்பு பண்ணாலும் எங்க அம்மா என்னைய வந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது பிள்ளை, நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை இருக்கு, அந்த உணர்வு அந்த குழந்தைக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நம்மளுடைய பேச்சில் என்னன்னா, சீனி சொல்ல போற தப்பு நம்ம குழந்தை இளைஞர்கள் இந்த வயதுல ஏன் செய்யறாங்க, எப்படி அந்த தவறுகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த அந்த வழி எப்படி வந்தது அதை சொல்லுங்க. சீ வணக்கம், என் பேரு சீனி. நான் என் அனுபவத்தை சொல்றேனே, மூவான் படிக்கும் போது நான் ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட், ஃபார்ம் 2 போனேன், குரூப்போட சேர்ந்தேன், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. அது எப்படி ஏன்னு எங்கிட்ட கேட்காது, உண்மையில இன்னை வரைக்கும் எனக்கு அதுக்கு பதில் தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஃபார்ம் 4 என்ன போலீஸ்காரங்க பிடிச்சாங்க, கேங் ஃபைட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாங்க. என் மனசுல இன்னும் ஆழமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் லோக்கப் போனது. ஏன் தெரியுமா, அந்த லோக்கப்ல கைதி இருந்தாரு, அவருக்கு என்னமோ நோய், ஒரே நாத்தம், 16 வயசு, ஃபர்ஸ்ட் டைம் லோக்கப்புக்கு போறேன், என்னால அங்க இருக்க முடியல, கெஞ்சினேன், 2 hours கழிச்சு வெளியே விட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே என்ன நடத்தல பாருங்க, ஸ்டில் கேன் ரிமெம்பர் அப்ப நடந்தது. ஸ்கூல்ல இருந்து கொண்டு போனாங்க. சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு முன்னுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் கம்பவுண்ட் உள்ள பூந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமா, விலங்கு போட்டு? போலீஸ் வந்து எந்த இடத்துல எந்த நேரத்தில் சந்தேகத்தில் எங்கேயும் பிடிக்கலாம். பவர் ஸ்கூல் மட்டும் சொல்ல முடியாது, அதாவது ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் மாணவர்களிடம் படிக்க கூடாதுன்னு சட்டம் இல்ல, எங்கேயும் பிடிக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் உடையா சந்தேகப்பட்டா எங்கேயும் பிடிக்கலாம், விலங்கு போடலாமா? எஸ், விலங்கு போடலாங்க, சந்தேகப்பட்டா எதுவும் பிடிக்கலாம். அதுதான் இப்ப அதோட சட்ட ரீதியா இப்ப உள்ள நிலைமைக்கு ஸ்கூல் பசங்களோட குற்றச்செயல் அதிகரிக்கிறதுனால அவங்க எதையும் சண்டை ஈடுபட்டிருக்காங்க, டிராக் பூஷரா எல்லாத்திலயும் இருக்கிறதுனால மிந்தி வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு விலங்கு போட்டாங்கன்னா தவறுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏதோ ஒரு சின்ன ஸ்கூல் பசங்க பிடிக்க கூடாது, அல்ல விலங்கு போடக்கூடாது, சுத்தமா நீங்க வந்துருங்க, எங்க கூட நாங்க பாலாய்க்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லுவாங்க. அதே ஃபோன் போல தான் என்ன போலா பண்ணாங்க, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் போலீஸ் ஆபீசர். ஏன் அந்த போலீஸ் ஆபீசர் தனியா கூப்பிட்டு என்ன கவுன்சிலிங் பண்ணிருக்கலாம், கேஎல் சிலாங்கும் எனக்கு ஒரு 3 மாசமா ஸ்கூலே கிடைக்கல, கேஎல் சிலாங்கும் கிடைக்கவே இல்லை, தேவையில்லாம சொந்தக்காரங்க வீட்டுல தெலுங்கு தலை போய் தங்கி 1 வருஷமா எஸ்பிஎம் முடிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் அந்த ஒரு இன்சிடென்ட்னால. சீனி சொல்லும் பொழுது நமது கண்கள்ல கூட கண்ணீர் வருது. இது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயம். குற்றம் செய்யாதவர்கள் யாரு இருக்கா உலகத்துல? எல்லாரும், நான் செஞ்சிருக்கேன், நீங்க செஞ்சிருக்கீங்க, போலீஸ்கார் செஞ்சிருக்கிறாரு, அவர் பிள்ளைங்க செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் உலகத்துல செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் குற்றம், அந்த குற்றம் செய்பவர்களை எப்படி நம்ம கையாளணுங்கிறதுல தான். இப்ப நான் அம்மா எப்படி கனிவோட இருக்கணும்னு சொல்றேன்ல, அதே மாதிரி நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட நம்ம அந்த கனிவை எதிர்பார்க்கறது தவறா? அவருடைய பிள்ளைங்க தவறு செஞ்சிருந்தா மற்ற போலீஸ்காரர்கள் அவர்களை எப்படி அவங்க கையாளணும்னு நினைக்கிறாங்களோ, அதே இத மற்ற இந்த மாதிரி சீனி மாதிரியான ஒரு இளைஞர்களை அவங்க கையாளும் பொழுது, அவங்களை கூட்டிட்டு போகும்பொழுது, அவங்களை விசாரிக்கும் பொழுது, அங்கே ஒரு ஒரு ஒரு மனித நேயம், அடிப்படையான மனித நேயம், ரொம்ப ரொம்ப பாசத்தை பொழியணும்னு கேட்கல, அடிப்படையான மனித நேயம். இப்ப நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் சனிக்கிழமை காலைகள் பூரா காஜாங் பிரிசனுக்கு போறேன், காஜாங் சிறைச்சாலைக்கு போறேன், அங்க இருக்கும் இளம் குற்றவாளிகளோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரியுது, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கின்றேன், நமது காவல்துறைக்கு கொஞ்சம் அன்பும் கனிவும் தேவை. சட்டத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் செய்வதெல்லாம் சரிதான். பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு பையன்களை கை வழங்கிட்டு அவனை கூட்டிட்டு போறது அவன் வாழ்க்கை முழுசும் அது ஒரு பெரிய காயம். அந்த காயத்தை எப்படி ஆத்துறது? வாழ்க்கை முழுசும் தூக்கத்திலையும் நினைவுலையும் வாழ்விலையும் அவன் அந்த காயத்தை சுமந்துகிட்டு போனான். ஆனா போலீஸ்காரரை பொறுத்தவரை அது என்னுடைய கடமை. நான் அதை என்னுடைய சட்டப்படி என் சட்ட புத்தகத்துல பாருங்க, கரெக்டா இருக்கு, நான் அதைத்தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பெரிய ஒரு ரணம் அவனை மேலும் மேலும் குற்றவாளி ஆக்குச்சுன்னா, அங்கே சட்டம் நமக்கு எதிர்ப்பா வேலை செய்யுது, நமக்கு உடன்பட்டு வேலை செய்யல. வாழ்க்கை பூரா அவன் அது வந்து அந்த அந்த கோபத்தோட அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தானா, அதை எப்படி சரி செய்யறது? டாக்டர் சொல்ற மாதிரி நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அவர் சொல்றது உண்மைதான். சட்ட ரீதியாக நம்ம வந்து விசாரணை நடத்தினாலும் மனிதாமன் அடிப்படையில, மனிதனை அடிப்படையில வந்து நிச்சயமா நம்ம செயல்படணும். அதுதான் உண்மை பாருங்க. அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தேவை. குற்றவாளியா இருக்கலாம், ஆனா அவங்க குற்றவாளியா ஆவறதுக்கு காரணம் வந்துட்டு மேபி வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்ட் காரணமா இருக்கலாம், சுற்றுச்சூழல் ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல அவங்க நிலை நம்மளுக்கு தெரியாது பாருங்க. சோ அந்த அந்த அடிப்படையில, மனிதனை அடிப்படையில நிச்சயமா நம்ம அவங்களுக்கு என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ், என்னென்ன அவங்களுக்கு மனிதனை அடிப்படையில என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் நிச்சயமா கொடுக்க ஆகணும். அதுதான் அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், ஒத்துக்கிறேன். அப்படி வரும்னு எதிர்பார்ப்போம். எல்லாத்துக்கும் வணக்கம். சீனிவாத கதையை கேட்டு ஒட்டுமொத்த பழியும் தூக்கி போலீஸ் மேல போட்டுறாதீங்க. சீனி லோக்அப் அதாவது பாலாய் வாரத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, சீனி நீங்க கேங்ல இருந்தீங்க, நீங்க ஒரு குரூப்போட நீங்க கேங்ல இருந்தீங்க, ரைட்டா இல்லையா? அது தப்பா சரியா? தப்பா. நீங்க சொல்றீங்க, குரூப் சொல்றீங்க, குரூப் தான் கேங் ஆகும், கேங் தான் கொள்ளடிக்கும், கேங் தான் ராகவுட் பண்ணும், கேங் தான் கொலைய பண்ணுது. ஒரு காலத்துல சிறுவர்கள்னாவே ஒரு நம்ம ஒரு கணிப்பு வச்சிருப்போம், அவங்க இப்படிதான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி இல்லாமல் இருக்காங்க. சோ அதனால போலீஸ்காரங்க வந்துட்டு இப்படி அராஜகமா நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் எல்லாம் உணர்ச்சி, எங்களுக்கும் நாங்களும் வேலை செய்யறோம். நீங்க ஒரே ஒரு குற்றவாளி பத்தி பேசுறீங்க, நாங்க டெய்லி 100 குற்றவாளியை பாக்குறோம். எங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? நீங்க வந்து வீட்டில் திருட்டு போச்சு, வீட்டுல தாலி கொடி அறுத்து போயிட்டான், தாலி கொடி அறுத்து போனவன் யாரு? 60 கலவனா, 40 குமரனா, 16 18 20 எடுத்துட்டு போறாங்க. உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு? நீங்க தரையில உங்களை இழுத்து மோட்டர்ல இழுத்துட்டே போறானுங்க, தெரியுதுங்களா? உங்களோட வேதனை எப்படி இருக்கு? நீங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பீங்களா? இல்லதானே? அப்ப பாருங்க, போலீஸோட அவங்களோட பெர்செப்ஷன், அதாவது அவங்களோட நினைப்பு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க புடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு வாழைகளை சாப்பாடு போட முடியும்? நல்லா கேட்டு பாருங்க. சினி உங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு, அது ஒரு மாதிரி அவிச்சி மீன் தான் ஜாக்கெட், அதுதான் கொடுப்பாங்க. எதுக்கு நாங்க அப்படி கொடுக்கறோம்? உங்களுக்கு வாழையில போட்டா ரிமாண்ட் முடிச்சு திருப்பி நீங்க வருவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவரு வந்து ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டார், ஸ்கூல்ல தப்பு பண்ணிருக்காரு. அவருக்கு வயசு எத்தனை? மிஞ்சி மிஞ்சி போனா 17 18 இருக்குமா? 5. ஸ்கூல்ல சண்டை நடந்திருக்கு, ஸ்கூல்ல கேங் இருக்கு. வெளியே இருந்து கத்தி கொண்டு வந்தாங்களா? வெளியே இருந்து பிஸ்தோல் இருந்துச்சா? கையில அடிச்சிருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா நாக்காளியே எடுத்து அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, இந்த பையனை வந்து பிடிச்சிட்டு போனோம், கண்டிப்பா அவங்க கடமையை நீங்க செய்றீங்க, தப்பு இல்லன்னு சொல்லல. வாத்தியாருக்கு மதிப்பு கொடுக்காம, ஹெட் மாஸ்டருக்கு மதிப்பு கொடுக்காம, அப்பா அம்மாவுக்கு யாருக்கும், அண்ணன் தம்பிக்கு யாருக்கும் மதிப்பு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்கள வந்து விலங்கு போடாம 4 போலீஸ்காரங்க ஒரு வேனை வெளியே வச்சுட்டு வெளியே இருந்து கூட்டிட்டு போலாம்ல. இத பார்த்து மித்தவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தது அவன் திருப்பி ஸ்கூலுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க? நீ ஒரு கைதி. அப்ப சின்னதுல இருந்தே அவனுக்கு அந்த பேரு வந்துருச்சு. அடுத்தது அவன் என்ன செய்வான்? நான் உங்களை தப்புன்னு சொல்ல சார், நான் முதல் சொன்னது ஒட்டு மொத்த குற்றத்தையும் போலீஸ் மேல போட்டாதீங்கன்னு சொன்னேன், அதுக்குன்னு நாங்க தப்பு செய்யறேன்னு சொல்ல. இவங்க சொல்றது சரிதா, மனிதாபிமானம் நம்மளுக்கு வேணும் ரைட்டா? பிடிக்கும் போது அவர் சொன்னது எல்லாம் சரிதான். ஆனா எங்களோட பார்வையில் நாங்க எப்படி இருக்கோம்? ஒரு நாளைக்கு 100 பேர் நாங்க பாக்குறோம், 50 பேரை பாக்குறோம். அதே வயசு தான், அதே வயசு தான், தெரியுதுங்களா? அதே வயசு தான். நீ வந்து கூட்டாளி கூட இருந்தேன்னு சொல்ற. ஆனா நாங்க இதே மாதிரி கூட்டாளி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆனா அவனோட எண்ணெல்லாம் வேற, தெரியுதுங்களா? நீங்க கையில ஒண்ணு வச்சு இல்ல, ஆனா வச்சிருக்கவங்க இருக்காங்களே, அவங்களையும் நாங்க நிறைய பார்த்திருக்கோமே. சோ அந்த ஒரு எண்ணத்துலதான் நாங்க இப்படி நடந்துக்கிறோம். அதுக்குன்னு நாங்க செய்யறது சரின்னு கிடையாது. ஆனா அந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துட்டு வருது, மாற்றங்கள் நடந்துட்டு வருது. வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீடர்லாம் வித்தியாசமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கும்போது முரளி சொன்னது அதெல்லாம் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான், அந்த மாதிரி நடக்குது. ஆனா மொட்டை மொத்த குற்றத்தையத்துக்கு எங்க மேல போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஒரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன் இங்கிருந்து ஆரம்பிக்கிறான். இப்ப பாருங்க 12 வயசு 13 வயசு எல்லாம் கேங்ல இருக்காங்க, 3 வழி கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவன் போய் கொலை பண்றான் கிடையாது, அவன் கொடுத்து கேங்ல சேர்ந்தனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஏய் மச்சான் எனக்கு இங்க பிரச்சனைடா அப்படின்னா வந்து நுழைஞ்சானுங்க. மச்சான் என் தங்கச்சிக்கு பிரச்சனை சொன்னா வந்து நுழைஞ்சானுங்க. அப்ப ஒரு பாதுகாப்புக்கு அவன் சேர்றான். பட் அது வந்து நாளடைவில் வந்துட்டு வேற தவறான வழிக்கு போறதுக்கும் வழி இருக்கு. அதனால ஒட்டுமொத்தம் குற்றத்தத்துக்கு எங்க மேல போட்டுறாதீங்க, எங்க சைட்டும் காரணங்க இருக்கு. கல்வி கேள்விகளில் பின்தங்கியிருக்கும் சவால்களை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு, அவர்களின் பெற்றோர்களுக்கு இன்று விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், எதிர்காலத்தில் அவர்களின் பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கப் போகின்றார்கள் என்பதை நன்கு உணர்த்தியிருக்கும் என்று பெரிதும் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ASP ராமன், அவரோடு சீஃப் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன், சீஃப் இன்ஸ்பெக்டர் ராஜன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தங்களின் முன்னாள் அனுபவத்தை பகிர்ந்து திரு ஜான், முரளி, சீனி ஆகியோருக்கும் இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஆக இந்த அளவில் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் ஒத்துழைப்போடு மேல் FM வழங்கிய சவாலே சமாளி நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை 20:10-15 செவிமடுக்கலாம். இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம். இந்த நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு தயாரிப்பாளர் திரு செல்வதுரை. இன்றைய தகவல். வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் வந்து நம்ம பேச போறது வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, முத முதலாக நம்ம கைத்தொழில் பயிற்சி நான் அன்னைக்கு போன 2 வாரத்துக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தேன் ILP-யோட. அடுத்து வந்து IKBN இன்ஸ்டிடியூட் மஹிரான் பெலியனுக்காரு, அதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துருச்சு. அதாவது இளைஞர் விளையாட்டுத் துறை அமைச்சருக்கு கீழே உள்ள கைத்தொழில் பயிற்சி கல்லூரி, இதுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கடந்த 25ஆம் தேதி வந்துருச்சு. நீங்க தாராளமாக இதுக்கும் வந்து நீங்க அப்ளிகேஷன் போடலாம். குறைஞ்சது 3 SPM-ல 3 கிரெடிட் அல்லது அதுக்கும் குறைவாக இருந்த மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம். இதுல வந்து குறிப்பா என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் வந்து அவங்க கொடுக்கறாங்கன்னா, பயிற்சிகள் கொடுக்கறாங்கன்னா ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரிக்கல், இதை தவிர்த்து வந்து பெண்களுக்கு குறிப்பா ஹேர் ஸ்டைலிங், ஓகே, சிகை அலங்காரம், அதாவது பிரைடல், ஃபேஷியல், அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிறகு வந்து கம்ப்யூட்டர் மற்றும் போட்டோகிராபி, இந்த பயிற்சிகள் வந்து இந்த IKBN-ல வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ இது வந்து நீங்க எப்படி அப்ளிகேஷன் போடணும்னா www.ekbs.gov.my www.ekbs.gov.my. இதுக்கான கடைசி தேதி வந்து வரும் April 18. அடுத்து வந்து SPM முடித்து குறிப்பாக ஆண்கள், SPM முடித்த ஆண் மாணவர்கள் வந்து இந்த பண்டாவாயன் பங்குனன், அதாவது கட்டிடத்தில் வந்து இந்த எலக்ட்ரிக் அந்த கேபிள் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாடத்திட்டம் அல்லது ஏர்கான் ரிப்பேரிங், சர்வீசிங் மற்றும் ட்ரபிள் ஷூட்டிங் இந்த சம்பந்தமான படிப்பு வந்து நீங்க படிக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து சர்டிபிகேட் மற்றும் டிப்ளமா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க காப்பார்ல. இது வந்து CIDB அல்லது மலேசியா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து தங்கும் வசதி எல்லாம் இருக்கு, காலை பசியாரம் மற்றும் லஞ்ச் எல்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க, பிளஸ் மந்த்லி வந்து ரிங்கிட் அலவன்ஸும் கொடுக்கப்படும். UPU IPTA அப்ளிகேஷன் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்குதான் கடைசி தேதி. இன்னும் எஞ்சி இருப்பது வந்து பாலிடெக்னிக் மட்டும்தான். SPM முடிச்ச மாணவர்களே, பாலிடெக்னிக்கோட இறுதி நாள் வந்து வரும் April 2, அதுக்குள்ளார நீங்க வந்து பாலிடெக்னிக்கு வந்து நீங்க அப்ளை செய்யணும். நீங்க உங்களுக்கு விஷயங்களை தேவையான விவரங்களை வந்து நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான கட்டணம் இல்லாத எண்கள் வந்து 1800-8839-73. இந்த